மூன்றாவது நாளுக்கான தியானம். என்னிடத்தில் வாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28. அமெரிக்காவில் நியூயார்க்கில் உள்ள சுதந்திர தேவியின் சிலையை அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அந்த சிலை பிரான்ஸ் நாட்டினர் அமெரிக்கர்களுக்கு முழு உலகத்தின் விடுதலை மற்றும் ஜனநாயகத்தை நினைவு கூறும் ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டது. இந்த சிலை 1886 அக்டோபர் மாதம் 28 செய்யப்பட்டது. 1924 ஒரு நினைவு சின்னமாக நிறுவப்பட்டது. அது விடுதலையை குறிக்கும் ஒரு சின்னமாக இன்றும் அங்கு நின்று கொண்டிருக்கிறது. அந்த சிலையின் காலின் கீழே எம்மா லாசரஸ் என்பவரால் எழுதப்பட்ட மனதை தொடும் வார்த்தைகள் பொறிக்கப்பட்டுள்ளது. அது கிவ் மீ யுவர் டயர்ட், யுவர் பூர், யுவர் ஹர்டில்ட் மாசஸ், ஏர்னிங் டு பிரீத் ஃப்ரீ த ரெச்ட் ரெஃப்யூஸ் ஆஃப் யுவர் டீமிங் ஷோர், சென்ட் திஸ் The homeless tempest toast to me. I left my lamp beside the golden door. அதை சுருக்கமாக சொல்ல போனால், களைத்து விடுதலைக்காக ஏங்கி தவிக்கிற ஒவ்வொருவரும் என்னிடம் வாருங்கள், நான் என் விளக்கை உயர்த்தி அவர்களுக்கு பொன்னால் ஆன வாசலை அவர்கள் உள்ளே பிரவேசிக்க காண்பிப்பேன் என்று பொருள்படும் வகையில் எழுதப்பட்டுள்ளது. வேறு ஒரு வித்தியாசமான ஒரு நினைவு சின்னம் 2000 முன் பூமியில் உயர்த்தப்பட்டது. அது இயேசு கிறிஸ்து தொங்கிய ரோமர்களின் சிலுவையே. அதில் தொங்கிய கிறிஸ்து இந்த பூமியில் உள்ள ஒவ்வொருவரையும் பார்த்து, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அழைக்கிறார். இந்த சுதந்திர தேவியின் சிலையோ மற்றவர்களின் எந்த நினைவு சின்னங்களோ விடுதலையையும் இளைப்பாறுதலையும் தரப்போவதில்லை. கிறிஸ்துவிடம் மாத்திரமே விடுதலை உண்டு, இளைப்பாறுதல் உண்டு. இந்த நாட்களில் அதிகமாக களைப்புற்று எங்கு சென்று யாரிடம் என் தேவைகளை சொல்ல முடியும், யாரிடம் எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று தவிக்கும் ஒவ்வொருவருக்கும் நல்ல செய்தி உண்டு. இயேசுவிடம் வாருங்கள், அவரிடம் பாரத்தை வைத்துவிட்டு இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். எத்தனையோ நாட்களாக வேலை இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேனே என்று நினைக்கிறீர்களா? கடனுக்கு மேல் கடன் வாங்கி எப்படி தீர்க்கப் போகிறேன் என்று கலங்குகிறீர்களா? என் பிரச்சனை யாராலும் தீர்த்து வைக்க முடியாதது என்று களைப்போடு இருக்கிறீர்களா? யாரா இருந்தாலும் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து உங்களுக்கு வாழ்வை கொடுக்க இயேசு கிறிஸ்து காத்திருக்கிறார். அவர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். அவர் உங்களை ஆதரிப்பார், அவர் உங்களை விசாரிப்பார். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அழைத்து நமக்கு விடுதலையையும் இளைப்பாறுதலையும் தருபவர் நம் இயேசு மட்டுமே. அவருடைய அழைப்பை ஏற்று அவரிடம் சென்று நம் பாவத்தினின்றும் வறுமையிலிருந்தும் நோய்களிலிருந்தும் விடுதலை பெற்று இளைப்பாறுதலையும் பெற்றுக்கொள்வோமாக. அல்லேலூயா. ஒரு பாடல் வரிகள் இவ்வாறு வருகிறது. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே, சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன், திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிற இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே என்று ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்களுக்கு விடுதலை மற்றும் சுதந்திரம் தருவதாக எத்தனை பேர் சொன்னாலும் அவையெல்லாம் உண்மையான விடுதலையை தருபவை அல்ல. எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் மாத்திரமே விடுதலை பெற முடியும் என்பதையும், சத்தியமாக கிறிஸ்துவை அறிவீர்கள், அவர் உங்களை விடுதலையாக்குவார் என்ற வசனத்தின்படி விசுவாசித்து பாவத்தினின்றும் சாபத்தினின்றும் வியாதியிலிருந்தும் விடுதலையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு தயவு செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன்.